கரு கரு கரு கரு கண்டுபட்டு வாடி விடும் வாசமல்லி சந்தனத்தை பூசி விடுங்க. அடுத்தது அடுத்தது எம்பவன்னு மாமியாரு கேட்கும் முன்ன அரடசம் பெத்து கொடுங்க. தக தக தக தக தங்க சில தவிக்கிது வெக்கத்தில் போதும் அதை விட்டு விடுங்க. அரிதாரோ அரிதாரோ நாளைக்கு தேவைப்படும் தாளாட்டில் ஒன்னு ரெண்டு கத்து கொடுங்க. அதில் உருகது உருகது ஏனோ இது நனவாய்த்தோ.